பார்த்த முருகேராய் கட்டாம தொண்டாங்குளத்தை பிறந்து நீ ஒற்ற வளங்களை கொள்ளாமல் போவாது. நாடுத்தாமேயாவா உனக்கு நாமா செய்வா மத்தனங்காமங்கள் மாத்தே தமிழ் வாழம் அப்பதம் தப்பாமே இங்கே பெருதுரைப்பார் இரண்டு வாழ் வரைக்கோள் சங்கன் திருமுகத்தை செல்வ திருமாள செல்வத்தின் ஒருவரும் Thank you.